கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் எளிதானது தான், சுலபமானது தான். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் இட் இஸ் ஈஸி. அதை ரொம்ப பாரப்படுத்தி அல்லது முடியாதது என்று நமக்கு பாரப்படுத்துகிறவன் சாத்தான். சேட்டன் இஸ் த ஒன் ஹூ மேக்ஸ் இட் லுக் லைக் இட்ஸ் இம்பாசிபிள் அண்ட் இட் இஸ் டஃப். வேத வார்த்தையிலிருந்து நமக்கு வெளிப்பாடு வேணும். வி நீட் ரெவலேஷன் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். முக்கியமாக ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து தான் நமக்கு ஜீவன் வரும், உற்சாகம் வரும், பலன் வரும். எஸ்பெஷலி ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட் வி ரிசீவ் என்கரேஜ்மெண்ட், லைட் அண்ட் லைஃப். ரட்சிப்புக்கு தேவன் மகத்தான கிரியை செய்திருக்கிறார். காட் ஹஸ் டன் அ மேக்னிஃபிசன்ட் வொர்க் ஃபார் சல்வேஷன். ஆனால் அது தானாய் ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. இட் டசன்ட் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்லி. என்னுடைய கோஆப்ரேஷன், என்னுடைய பங்கு நிச்சயம். இட்ஸ் மை பார்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு ஃபுல்ஃபில் தட் சல்வேஷன். இதை சரியாக விளங்கிக்கிட்டோம்னா நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை சுலபமாய் வாழலாம். வி கேன் லிவ் அவர் கிறிஸ்டியன் லைஃப் ஈஸிலி இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திங். பவுல் சரியாய் விளங்கியிருந்தார். பால் ஹேட் அண்டர்ஸ்டுட் திஸ் கிளியர்லி. அதனால தான் அவர் இயேசுவை குறித்து மிக அதிகாரப்பூர்வமாய் அநேக சபைகளுக்கு போதித்தார். தட் இஸ் வை ஹி ப்ரீச் டு மெனி சர்ச்சஸ் கன்சர்னிங் ஜீசஸ் அத்தாரிட்டேட்டிவ்லி. 13வது அப்போஸ்தலர் என்றே வேத சாஸ்திரியர்கள் சொல்லுகிறார்கள். பைபிள் ஸ்காலர்ஸ் கால் ஹிம் த 13th அப்போஸ்டல். அவர் சபைக்கு புத்தி சொன்ன ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். I would like to show you a passage where he admonishes the church. ஒரு ஃபார்முலா மாதிரி. It's like a formula. எவ்வளவோ பெரிய பெரிய கணக்குகளுக்கு வந்து ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருவாங்க கணக்கு டீச்சர். உடனே அந்த ஃபார்முலா பயன்படுத்தி எத்தனையோ கணக்கு போடலாம். The mathematics teachers would show us formula for big problems. If you just use that formula, we can solve that problem easily. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் The letter to Galatians 5th அதிகாரம் chapter 5 ஆறாம் வசனத்துல பாருங்க. Verse 6. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். Galatians 5:6. For in Christ Jesus neither circumcision nor uncircumcision means anything, but faith working through love. இதுதான் ஃபார்முலா. This is the formula. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். Faith working through love is what matters. பவுல் இந்த ஃபார்முலாவை சரியாய் அறிந்து கடைபிடித்து ஒரு இயேசுவை பின்பற்றுகிற வெற்றி வாழ்க்கையை வாழ்ந்தார். Paul had understood this formula very clearly and followed it, and he lived a victorious life following Christ. ஆகையினால நாமும் அவரிடத்திலே கற்றுக்கொள்வோம். So let us also learn from him. நாம வழக்கமாக ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பேசுகிறோம். We would talk about some topic customarily. தாழ்மையை குறித்து பேசுவோம். We talk about humility. அன்பை குறித்து பேசுவோம். We talk about love. கனி கொடுக்கிறது, கிரியை செய்கிறதை குறித்து பேசுவோம். We also talk about bearing fruit and our deeds. ஆனால் இங்கே பவுல் மூன்றையும் ஒரு ஃபார்முலாவாக சொல்லியிருக்கிறார். But Paul has put everything together in a formula. இதை அநேக நாட்கள் நான் சிந்தித்து தியானித்து உற்சாகம் அடைந்திருக்கிறேன். அந்த உற்சாகத்தை தான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். I have meditated on this formula for many days and I have been encouraged very much, and that's what I'm going to share with you today. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். Faith working through love is going to benefit us. அப்படினா கிரியை தான் நாம் முக்கியப்படுத்த வேண்டும். That means we should emphasize or make the deeds as important thing. Correct. Deeds. Deeds. கிரியைகள். ஏன் சொல்லுங்க? Do you know why? அப்படியே மத்தேயு 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. Matthew chapter 16. 24-27. தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். Then Jesus said to his disciples, If anyone wishes to come after me, he must deny himself and take up his cross and follow me. For whoever wishes to save his life will lose it, but whoever loses his life for my sake will find it. For what will it profit a man if he gains the whole world and forfeits his soul? Or what will a man give in exchange for his soul? For the Son of Man is going to come in the glory of his Father with his angels and will then repay every man according to his deeds. Yes, meendumai indha ulagathukku varapogura. Jesus is going to come to this earth again. நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். You and I have to stand before him. அப்போ என்ன அவர் நம்மிடத்திலே பார்ப்பார்? What is he going to look at us look in us? எதை வைத்து அவர் நம்மிடத்தில் சேர்த்துக் கொள்வார்? அது எதை வைத்து அவர் நம்மை தள்ளி விடுவார்? Based on what thing is he going to draw us to close to him or based on what thing he is going to push us away from him? பதில சொல்லிட்டு தான் கேள்வி கேட்கிறேன். வசனத்தை வாசித்திருந்தீங்கன்னா பதில் சொல்லுவீங்க. I have given the answer to you up front and only then I'm asking the question. If you had noticed the verse, you can answer the question. நியாயத்தீர்ப்பின் நாளிலே நான் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது எது முக்கியம்? What is the important thing when I stand before Jesus on the day of judgment? வார்த்தையில் பதிலை சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். 27 வசனத்தில் கடைசியில் அவன் கிரியைக்கு தக்கதாக அவன் அவனுக்கு பலனளிப்பார். The second part of verse 27 it says, will then repay every man according to his deeds. நீங்கள் என்ன விசுவாசித்தீங்கங்கிறதெல்லாம் அவர் கேட்க மாட்டார். He is not going to ask you, what is your faith? நீ என்னையும் விசுவாசித்திருந்தேன்னா அது சரியான விசுவாசமாக இருந்தால் அது ஒரு சரியான கிரியையை நடப்பித்திருக்கும். வாட் எவர் யூ ஹவ் ஃபெய்த் இன் ஹவ் ஹேட் ஃபெய்த் இன் இஃப் யூ ஹேட் பிலீவ் ப்ராப்பர்லி இட் வுட் ஹவ் ரிசல்டட் இன் டீட்ஸ். விசுவாசம்ங்கிறது கிரியை. ஃபெய்த் இஸ் ஒர்க். நான் என்ன செய்தேன் அப்படிங்கிறதான் முக்கியம். என் இருதயத்தில் என்ன விசுவாசித்தேன்ங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். He knows what I believed in my heart, but the important thing is what I do. What is my work? அப்போ நாம் ஒருபோதும் மாயாஜாலமான இந்த வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதாவது விசுவாசம்னா இது பிரதர், ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபெய்த் இஸ் திஸ் பிரதர் அப்படின்னெல்லாம் நாம் எந்த வியாக்கியானமும் பண்ண தேவையில்லை. We don't have to give any sort of explanation saying that this is the meaning of what faith is, brother, and we cannot repeat certain terminologies in a magical way. இன்னும் வேறு விதமாய் சொல்லப்போனா faith and faithfulness is a single word in original அப்படின்னு சொல்கிறாங்க. மூல கிரேக்கத்திலே உண்மை விசுவாசம் இரண்டுமே ஒரே பதத்திலே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அல்லது விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒரே ஒரு வார்த்தை தான். Faith and obedience is in single word, in one word in the Greek. நான் விசுவாசித்தேனா நான் இப்படி நடப்பேன். If I believed, I would walk. அதனால தான் ஆண்டவர் அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அளிப்பார் அப்படின்னு எழுதியிருக்கு. That's why it's written that Jesus would repay every man according to his deeds. சரி, இப்போது என் ஜீவன்னா என்ன? What does it mean to say that my life? இப்போ நம்ம மத்தேயுவில் வாசித்தோம் 16 இப்போ வாசித்த வசனத்தில் 25 தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். In verse 25 it says whoever wishes to save his life will lose it. என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். But whoever loses his life for my sake will find it. நான்னா யார் தெரியுமா? Do you know who it is meant by I? என் ஜீவன் அப்படினா என்ன தெரியுமா? Do you know the meaning of my life? உங்களுக்கு பெரிய கிரேக்க பதமோ இங்கிலீஷ் கன்கார்டன்ஸ் எல்லாம் புரட்டணும் தேவையில்லை. உங்க எல்லாருக்கும் புரியும்படியா எளிமையாய் உங்களுக்கு சொல்கிறேன். You don't have to look up the concordance or Greek lexicons. I will tell you very simply so that you can understand. நான்னா என்னையே நேசிக்கிறவன் நான். I means I am a person who loves myself. உங்களையே நேசிக்காதவர்கள் யாராவது இங்க உண்டா? Is there anyone among you who does not love himself or herself? நான்னா என் கைகளை நான் சுருக்கி கொள்ளுகிறவன் அர்த்தம். I the word I means I am a person who clenches his fist. பிறந்த குழந்தை வந்து கையில் ஒரு பென்சிலோ பேனாவோ கொடுத்து பாருங்க, அது வந்து அப்படியே இறுக்கி பிடிச்சுக்கிறோம். If you give a pen or pencil to a newborn baby, it will just grab it. அதுதாங்க நான் மண்டைய போடுற வரைக்கும் என்கிட்ட இருக்கிற இச்சை. That is the lust that I have until the day of my death. நான் எனது. My and mine. இதற்கு எதிர்ப்பதம் என்ன தெரியுமா? Do you know the opposite of this thing is? பின்னாடி நான் விளக்கமாக இயேசுனுடைய வாழ்க்கையை சொல்கிறேன். ஆனால் இப்பயே நான் சொல்லிவிடுறேன், சிலுவைங்கிறது அநேகம் பேருக்கு அநேக விதத்தில் நீங்கள் விளங்கியிருக்கலாம். You might have understood the cross in many different ways. ஆனால் எனக்கு விளங்கினது கைகளை விரிக்கிறது தாங்க சிலுவை. But for me, I have understood it like this, that opening my hands, my fingers, is what cross to me. தன்னைத்தான் வெறுத்து. Denying myself. அதான் சிலுவை. That is the cross. என்னை நான் வெறுக்கிறதுன்னு சொன்னால், பிறந்ததிலிருந்து இந்த இறுக்கி பிடிக்கிற கைகளை நான் விரிக்கிறது தாங்க சிலுவை. Hating myself and the meaning of the cross is opening my hands, freeing my hands, being redeemed from my original capability or my nature, which always grabs things. நான் என்னையவே நேசிக்கிற மனுஷன். நான் ஐ எம் அ பர்சன் ஹூ லவ்ஸ் மை செல்ஃப். எனக்கு சித்தமானதையே செய்கிறவன். ஐ டூ வாட் எவர் பிளீசஸ் மீ. என்னையே பிரியப்படுத்துகிறவன். ஐ எம் அ ஒன் ஹூ பிளீசஸ் மை செல்ஃப். எனக்கானதையே தேடுகிறவன். ஐ எம் த ஒன் ஹூ சீக்ஸ் ஆஃப்டர் மை ஓன். அல்லது என்னுடைய பேசிக் இன்ஸ்டிங்க்ட், அதாவது பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் எனக்கு இருக்கிற ஒரு சுபாவம் என்னன்னா, என்னையே நேசிக்கிறது, என்னையே பாதுகாக்கிறது, எனக்கு பிரியமானதையே செய்கிறது. மை பேசிக் இன்ஸ்டிங்க்ட் இஸ் தட் ஃப்ரம் மை பர்த் ஐ லவ் மை செல்ஃப் அண்ட் டூயிங் ஆல் த திங்ஸ் தட் ஆர் பிளீசிங் மை செல்ஃப் அண்ட் லவ்விங் மை செல்ஃப். கைகளை விரிக்கிறதுனா என்ன தெரியுமா? Do you know the meaning of outstretching your hands? இயேசுனுடைய வாழ்க்கை. The life of Christ, Jesus. அப்படியே யோவான் 14 அதிகாரத்துக்கு திருப்புங்க. Let's turn to John chapter 14. அதாவது என்னுடைய ஜீவன்கிறது என்னையே நான் நேசிக்கிறது. மை லைஃப் மீன்ஸ் மை லவ்விங் மை செல்ஃப். இயேசு மூலமாய் நமக்கு வந்த ரட்சிப்புங்கிறது கைகளை விரித்து என் சித்தமல்ல உம் சித்தம்னு சொல்லி தேவனை நேசிக்கிறது. த சால்வேஷன் தட் கேம் ஃப்ரம் ஜீசஸ் இஸ் ஓப்பனிங் மை ஹேண்ட்ஸ் அண்ட் சேயிங் நாட் மை வில் பட் தைன் அண்ட் லவ்விங் ஹிம். இங்கே இந்த மூன்றையும் இயேசு சம்பந்தப்படுத்துறதை பாருங்க. We see that Jesus is correlating each of the three things. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். We saw that faith working through love. இது பவுலினுடைய ஃபார்முலா. This is the formula of Paul. இந்த ஃபார்முலா வந்து இயேசுவினிடத்தில் தான் அவர் கற்றுக்கொண்டார், அல்லது இயேசுவினிடத்தில் தான் வொர்க் அவுட் ஆயிருந்துச்சு. This formula had worked out in the life of Jesus. வாசிங்க 15 அதிகாரம். John chapter 15 4 வசனம். Verse 4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். Abide in me and I in you, as the branch cannot bear fruit of itself unless it abides in the vine, so neither can you unless you abide in me. பவுல் இயேசுவை பற்றி கொண்டிருந்தார். Paul had gotten hold of Jesus. அவரிடத்தில் அன்பும் விசுவாசமும் அபரிவிதமாய் அவர் பெற்றுக்கொண்டார். He received love and faith abundantly from him. இயேசுனுடைய வாழ்வை அவர் இப்படி தான் பார்க்கிறார். This is how he saw the life of Jesus. அவரிடத்தில் பிதாவினிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனையை கை கொண்ட விதம் எப்படி? He saw the way in which Jesus followed the commandments of God by loving the Father. இயேசு பிதாவை பற்றிக்கொண்டார். Jesus had gotten hold of the Father. என்ன எல்லாமல் நான் காண்கிறதெல்லாமல் வேற எதையும் செய்கிறதில்லைன்னு பிதா செய்கிறபடியே நான் செய்கிறேன்னு சொன்னார். He said, I do all that I see the Father doing. அப்படின்னா பிதாவை அவர் தொற்றி கொண்டார். That means he had clung to the father. பற்றி கொண்டார். He grabbed the father. அதான் விசுவாசம். That is faith. ஆகையினால அவரிடத்தில் ஒரு வல்லமை வந்தது. பிதாவினிடத்திலிருந்து இயேசுவுக்கு ஒரு வல்லமை வந்தது. Because of that he received a power from the father. அது ஆவியானவருடைய வல்லமை. That is the power of the Holy Spirit. ஆனா இங்க ஆண்டவர் ரொம்ப ஞானமா அன்பு அப்படினு சொல்றார். But here being wise God is saying that here as love. பாருங்க யோவான் 15 அதிகாரம் John 15 9 வசனத்துல பாருங்க. Verse 9. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். Just as the father has loved me I have also loved you abide in my love. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். If you keep my commandments you will abide in my love just as I have kept my father's commandments and abide in his love. அப்படினா உங்களுக்கு என்ன தெரியுது இதுல? இது வந்து இயேசு வாழ்ந்த வாழ்க்கையை போல நான் என்னைக்கு வாழ்றது, அவர் பிதாவினிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நான் என்னைக்கு அன்பு கூர்றது. What do you understand from this word? Are you asking this question, when am I going to reach that stage where I can love like Jesus loved the Father? மிகுந்த கனி கொடுக்கிறது எப்படி? How is it? 8 வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். Verse 8, my father is glorified by this that you bear much fruit and so prove to be my disciples. How can I bear much fruit? அப்போ நமக்கு மலைப்பா இருக்கு. We are stumbled, we are astonished. We look at it, பாரப்படுறோம். We are burdened by it. இல்ல, இத வார்த்தையை இப்படி தான் நீங்க விளங்கணும். This is how you should understand it. நான் உங்களுக்கு விளக்குறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். Let me give you an example to illustrate this. ஆண்டவரை விட ஞானமாக நான் பேச முடியாது. அவர் ஏற்கனவே ஒரு செடி கொடின்னு கோமான சொல்லிட்டாரு. I cannot speak more wisely than the Lord. He has already given examples of the branch and the vine. ஆனால் நீங்கள்லாம் வந்து மரத்தை உற்று பார்க்குறதே கிடையாது. But you don't look at the trees and plants. ஒரு கிளை ஒடிஞ்சு தொங்குதுன்னு சொன்னால் அதில் எல்லா இலையும் உதிர்ந்துடுறது கிடையாது. அது மரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பகுதி ஒட்டிக்கிட்டு இருக்கோ அது மட்டும் பச்சை பசேர்னு இருக்கும், மற்ற இலையெல்லாம் வாடி கிடக்கும். If you had looked carefully, if a branch is broken from the tree, not all the leaves of that branch would be withered, but only those that parts are not connected to the tree that will be withered. ஆகையினால உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில நான் பார்க்கிற விஷயத்தையே சொல்றேன் நான். So let me give you an example, a day to day practical example. எத்தனை எலக்ட்ரிக்கல் உபகரணங்கள் இங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. There are so many electrical equipments operating here. Fan ஓடுது, லைட் எரியுது, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், மைக் வேலை செய்யுது. There are fans, lights and mics and you're all hearing me. காரணம் என்ன தெரியுமா? ஒரு சாக்கெட் இருக்கு, அதுல ஒரு பிளக் இருக்கு. Do you know the reason why all these things work? There is a socket there and there is a plug. பக்கத்திலே ஒரு சுவிட்சும் இருக்கு. And there is a switch nearby. பிளக்கை சாக்கெட்ல சொருகி சுவிட்சை போட்டா அது எல்லா கிரியையும் செய்கிறது. If you plug the plug into the socket and put on the switch, it will do all the work. அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையும். It's the same in the Christian life also. இயேசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். Jesus has taught us these things. இப்ப வாசிங்க. 10 வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். If you keep my commandments you will abide in my love just as I have kept my father's commandments and abide in his love. அப்படினா அவருடைய கற்பனையை கை கொண்டிருந்தா தான் நான் அவரிடத்தில் அன்பு கூற முடியும்ங்கிற அர்த்தத்தில் முட்டாள்தனமா நம்ம வேதத்தை வாசித்திருக்கிறோம். That means we have foolishly read the word saying that only if I keep his commandments I can remain in his love. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? Do you know the meaning of this? அதாவது நான் சுயமா எதுவுமே செய்ய முடியாது. I cannot do anything on my own. என்னுடைய பலத்தினால எந்த கற்பனைக்கும் கீழ்ப்படிய முடியாது. I cannot obey any commandment with my own strength. ஆனா தேவனுடைய வல்லமை எனக்குள் பாய்ந்தால் நான் அவருடைய எல்லா கற்பனைக்கும் கீழ்ப்படிந்து அன்பை நிரூபிக்க முடியும். But if the power of God flows into my life, I can obey all the commandments and I can love him. Socket வந்து இயேசு. Socket is Jesus. Plug வந்து நான். I am the plug. Plug-அ நான் கரெக்ட்டா சொருகி இருக்கணும். I should plug the plug properly. உங்களுக்கு சுவிட்சை போட்டு கரண்ட் வரலன்னொடனே சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும், ஏய் பிளக்கை பாருடா ஒரு வயர் விட்டுருக்கும். Even a small child would know if there is no power when you have switched on. நான் உடனே பிளக்கை பார்த்தேன்னா அது போலயே அங்க ஒரு வயர் விட்டுருக்கும், அதை ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு திருப்பி பிளக்கை சொருகி சுவிட்சை போட்டா எல்லாம் வேலை செய்யும். And you open it, you see that the one pin is not inserted properly and you put it properly and switch it on, you will see things working. உங்களுக்கு தெரியுமா ஃபேஸும் நியூட்ரலும் ரெண்டு வயரும் ஒன்னோட ஒன்று தொட்டினா எல்லாம் வேலை செய்யும். Do you know when the phase and the neutral touch each other then everything will work? என்னுடைய பங்கு என்ன தெரியுமா? Do you know what my part is? சுவிட்ச் போடுறதுதான். Switching it on. இயேசு சாக்கெட். Jesus is the socket. பிளக் நான். I am that plug. பிளக்கை சொருகி சுவிட்ச் போட்டேனா எல்லாம் வேலை செய்கிறது. If I insert the plug properly and switch it on, everything will work. பிதாவினிடத்தில் ஒரு ஜீவன் இருக்கிறது. There is a life in the Father. அந்த ஜீவன் இயேசுவின் மூலமாய் அபரிமிதமாய் பொங்கி வழிகிறது. That life is coming through Jesus to me abundantly. என்னுடைய வேலை எல்லாம் அவரை தொட்டு விடுவது. My job is to just touch him. Making sure that face and neutral are touching each other. Face-உம் neutral-உம் ஒன்றையொன்று தொடுவதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது கஷ்டமா? Is it tough? கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டமா? Is Christian life tough? சாக்கெட்ல பிளக் சொருகி சுவிட்சை போடுறது கஷ்டமா? Is it tough to insert the plug in the socket and switch it on? நாம என்ன நினைச்சுக்கிறோம் தெரியுமா? Do you know what we think? கரண்டவே உற்பத்தி பண்ண ஆண்டவர் சொல்ற மாதிரி நினைச்சுக்கிறோம். We think as if the Lord is saying who created the power, electric power. எவ்வளவு மதியினம். What foolishness. இன்னும் விளக்கமா சொல்றேன். Let me give you more உங்களை நீங்கள் நிதானிச்சு பாருங்க. Judge yourself. நான் சொன்ன மாதிரி பேசிக் இன்ஸ்டிங் பிறந்ததிலிருந்தே நான் சுயநலக்காரன். Just like I said, the basic instinct is that I am a selfish man from the birth. என்னையே நேசிக்கிறவன். I am a one who loves myself. நான் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா, Do you know what I should do now? நாலாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், The Lord says in verse 4, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். Abide in me and I in you. Make sure that the plug is fitting right into the socket. அந்த சாக்கெட்லே அந்த பிளக் சரியாக பொருந்துகிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சுவிட்ச் போட்டிருக்கான்னு பாரு. Make sure that the switch is on. உங்களுக்கு தெரியுமா பரிசுத்தாவியானவர் வல்லமைங்கிறதும் அன்புங்கிறதும் ஒண்ணுதான். Do you know that the power of the Holy Spirit and love are one and the same? பரிசுத்தாவியானவருடைய வல்லமையினால தான் இயேசு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். Jesus lived a life by the power of the Holy Spirit. பரிசுத்தாவியானவருடைய வல்லமை இல்லாம இயேசுவே ஒன்றும் செய்ய முடியாது. Even Jesus could not have done anything without the power of the Holy Spirit. அதனால தான் படிச்சு சொல்றார், நான் பிதாவை நேசித்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டிருக்கிறது போல நானும் உங்களை நேசித்திருக்கிறேன், என்னிலே நிலைத்திருங்கள், நீங்களும் என்னை போல் வாழ்வீர்கள். That is why he repeatedly says that just as I have kept the loved the Father and kept his commandments and remain in his love, you also keep the commandments and remain in my love. நம்மிலே அநேகம் பேர் ஆவியை பெற்ற நிச்சயம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். Many of us do not have the assurance of having received the Spirit. ஆவியை பெற்றோம் என்று நிச்சயித்தவர்கள் இப்பொழுது ஆவியானவர் இருக்கிறாராங்கிற சந்தேகத்துக்குள்ளாயிட்டோம். Those who have had the assurance once have now been pushed into doubting whether to see whether the Spirit is existing. நாம யாரா இருந்தாலும் எவ்வளவு சீனியரா இருந்தாலும் CFC-ல however many years we have been in the CFC church. இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? How am I today? என்னுடைய பிளக் சரியா சொருகியிருக்கா? Is my plug inserted properly into the socket? சுவிட்சை போட்டிருக்கேனா? Have I switched it on? இதான் என்னுடைய பங்கு. This is my part. இப்படி நான் இருந்துட்டேனா என்னுடைய வாழ்க்கை சமாதானமும் சந்தோஷமும் உடையதா இருக்கும். If only I am like this, my life would be full of peace and happiness. அடுத்த வசனம் வாசிங்க, 11 வசனம். யோவான் 10 நான் வாசித்துட்டேன், 11 இப்படி வாசிக்கிறோம், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். Verse 11, these things I have spoken to you so that my joy may be made in you and that your joy may be made full. உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்தவ வாழ்க்கை மிக சந்தோஷமான வாழ்க்கை. Do you know that the life, Christian life is a joyful life? ரொம்ப சமாதானமான வாழ்க்கை. It's such a peaceful life. இந்த வாழ்க்கையை இயேசு வாழ்ந்தார். This life Jesus lived. ரொம்ப சமாதானமா சந்தோஷமா இருந்தார். He lived so peacefully and joyfully. இப்போ அதே வாழ்க்கை நானும் வாழ முடியும். That same life I can also live today. என்னையே நான் நேசிக்க கூடாது. I should not love myself. நான் கைகளை விரிக்கணும். I should open my hands. சிலுவை சுமக்கணும். I should bear the cross. ஆனா இதெல்லாம் நான் செய்ய வேண்டியதுன்னு நான் வார்த்தையில சொன்னாலும் உண்மை என்னன்னு சொன்னா I just have to make sure that plug is rightly plugged in. Even though we read from the word that these are the things that I should do, but what actually I should do is insert the plug into the socket properly and make sure the switch is on. அல்லது வேறு விதமாய் சொல்லுவோம். Let's put it in a different way. ஏன் பிரதர் நீங்க தான் சொல்றீங்க பிறவியிலிருந்தே உண்டான குணம்ங்கறீங்க சுயநலம் பெருமை இதெல்லாம். Brother, you are saying that the basic instinct is selfishness and pride. அப்புறம் எப்படி திடீர்னு நான் ஒரே நாள்ல இயேசுவை போல் நான் நடக்க முடியும்? Then how is it possible that I can walk like Jesus in a moment? உங்களுக்கு தெரியுமா எனக்கு உற்சாகமா இருக்கிற விஷயம் என்னன்னா எனக்கு தெரியும் நான் சாகர வரைக்கும் பெருமையும் சுயநலமுடைய மனுஷன். Do you know the thing that is an encouragement to me? I know that I am a selfish and proud man until the day of my death. ஆனா அந்த பெருமையோ சுயநலமோ என்னை சோர்ந்து போக செய்யக்கூடாது அல்லது கனியற்றவனை ஆக விட முடியாது. ஏன்னா நான் இப்ப இயேசுவை தொற்றி கொண்டிருக்கிறேன். That selfishness and pride should not affect me. It should not make me fruitless or discouraged. I should be hanging on to Jesus. அப்படினா இப்போ எனக்கு வேண்டியது தாழ்மை, எனக்கு வேண்டியது தனக்கானதை தேடாமை அப்படின்னு இப்போ எனக்கு தெரியுது. I know that what I need is humility and unselfishness. இது எங்க இருந்து வரும்னு நினைக்கிறீங்க? Where do you think this will come from? அநேகம் பேர் நான் உங்களையே நீங்க பாக்குறீங்க, ஐயோ நான் இன்னும் பெருமையா இருக்கிறேன் போல இருக்கு அதனால தான் இப்படி அப்படின்னு சொல்லி உங்களையே நீங்க பார்த்து நொந்து கொள்ளுகிறீர்கள். Many of you look into yourself and saying that oh I am such a proud man and you are upset about yourself. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எப்படி கரண்ட்டை நாம உற்பத்தி செய்யறது இல்லை, சாக்கெட்ல பிளக் சுரி இருந்தா சுவிட்ச் போட்ட உடனே எப்படி கரண்ட் பாய்தோ அதே போல எனக்கு வேண்டியது விசுவாசம், விசுவாசம் இயேசுவினிடத்திலிருந்து எனக்கு வரும். But let me tell you this, just like we don't produce the electric power, the electric power is faith which is in Jesus. All that I have to do is just insert the plug and receive that faith from him. பரிசுத்தாவியானவர் வல்லமை தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து கிரியை நடப்பிக்கிறது. அது எப்படி வரும்? Just make sure that you are in touch with God. Loving Jesus through faith, through the power of the Holy Spirit, how can that come? Just by being in touch with God. உங்களுக்கு தெரியுமா உங்களையே நீங்க பார்த்தீங்கன்னா சோர்ந்து போவீங்க. Do you know if you look into yourself you will be discouraged. இயேசுவை பார்த்தீங்கன்னா இயேசுவிலிருந்து உங்களுக்கு வேண்டிய விசுவாசமும் அன்பும் அப்படியே ஃபேஸும் நியூட்ரலும் தொட்டா எப்படி கரண்ட் வருதோ அதே போல இந்த அன்பும் விசுவாசமும் இயேசுவினிடத்திலிருந்து நமக்கு பொங்கி வழிய முடியும். But if you look into Jesus, faith and love will flow into your life just like the power flows into you if you just put the face and neutral together. நான் பவுலை தியானிக்கிறேன். I am meditating on the man Paul. திமோத்தியை அவர் எப்படி உற்சாகப்படுத்தினார்னு பாருங்க. See how he encouraged Timothy. திமோத்திக்கு எழுதின ரெண்டு பர்சனல் லெட்டர்ஸ். There are two personal letters he wrote to Timothy. அந்த ரெண்டு லெட்டர்லயும் பவுல் அந்த ஃபார்முலாவை சொல்றார் அவனுக்கு. He is talking about that formula in those two letters. 1 திமோத்தி 1 அதிகாரம் 1 Timothy chapter 1 14 ஆம் வசனம். Verse 14. நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. And the grace of our Lord was more than abundant with the faith and love which are found in Christ Jesus. அப்படினா இங்கிலீஷ்ல தான் சரியா மொழிபெயர்த்திருக்காங்க, தமிழ்ல மொழிபெயர்க்கல. The faith and love which are found in Christ Jesus அப்படின எழுதியிருக்கு. In English it comes out very clearly. It says love, faith and love which are found in Christ Jesus. அப்படினா இத எப்படி சொல்லணும் தெரியுமா? Do you know how we should put it? கிறிஸ்து இயேசுவினிடத்தில் காணப்படுகிற, கிறிஸ்து இயேசுவினிடத்தில் அபரிமிதமாய் இருக்கிற அன்பும் விசுவாசமும் எனக்கு பொழிந்திருக்கிறது. That means I have received that faith and love which is found in Christ Jesus, which is found abundantly in Christ Jesus. அப்படியே 2 திமோத்திக்கு வாங்க. Let's turn to 2 Timothy. 1 ஆம் அதிகாரத்தை பாருங்க. Chapter 1 13 ஆம் வசனத்துல பாருங்க. And verse 13. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. Retain the standard of sound words which you have heard from me in the faith and love which are found in which are in Christ Jesus. Faith and love which are in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசமும் அன்பும். இயேசுவை பற்றும்னு எழுதியிருக்கிறது வந்து சரிதான். ஒரு விதத்தில் இப்போ நாம் சொல்கிற உதாரணத்தின்படி பிளக்க சாக்கெட்டில் சொருகி இருக்கிறது போல. Getting hold of Jesus in faith and love is in one way right because we have given the example of the socket and the plug. விசுவாசமும் அன்பும் எனக்கு இல்லைன்னு கூட சொல்லுகிறதற்கு சாத்தானுக்கு இடம் கொடுக்காதே சகோதரனே சகோதரியே. Don't give place to Satan even to say that I don't have faith and love, brother and sister. இயேசுவினிடத்தில் தொட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும். If only you had been in touch with Jesus, that's enough. பிளக் சாக்கெட்ல சொருகி இருந்தால் போதும். If only the plug is inserted into the socket, that's enough. அல்லது என்னிடத்துல பெருமை தான் இருக்கு. Otherwise, I have pride in myself. பட் தாழ்மை எங்க இருந்து உற்பத்தி பண்றது? Where can I produce humility? எந்த ஒரு சகோதரனும் எனக்கு உதவி செய்ய முடியாது. No brother can help me. புருஷன் பொண்டாட்டிக்கோ பொண்டாட்டி புருஷனுக்கோ உதவி செய்ய முடியாது. The husband cannot help the wife and the wife the husband. இயேசுவினிடத்தில் தான் அந்த உதவி கிடைக்கும். We can receive that help from only Jesus. தாழ்மை எங்க இருந்து வரும்? Where can humility come from? ஸ்ட்ரீட்ல இருந்து கரண்ட்டு நம்ம வீட்டு மெயின் சுவிட்சுக்கு வருது. மெயின் சுவிட்சிலிருந்து கரண்ட்டு எத்தனையோ உபகரணங்களுக்கு போகுது. The electric power comes from the street, the lamp, the post to the house and then from the house it goes into different equipments. பிதாவினிடத்தில் இருந்த வாழ்க்கை இயேசுவினிடத்தில் வந்தது. இயேசுவினிடத்தில் இருந்த வாழ்க்கை எனக்குள்ளும் வர முடியும். The life which was in the Father came to Jesus and that life can come to me from Jesus. ஆனால் நான் ஐ ஹவ் டு மேக் யூஸ் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் பவர். அதாவது அந்த நான் தான் சுவிட்ச் போடணும். இட் இஸ் ஐ ஹூ ஹேஸ் டு சுவிட்ச் இட் ஆன். அல்லது வேறு விதமாக சொல்லப்போனால் நான் பெருமையாக இருக்கிறேன்னு தெரிஞ்சால் இயேசுவே அப்படின்னு இயேசுவை தொட்டால் போதும், அவரிடத்தில் இருந்த தாழ்மை எனக்கு வந்துடும், விசுவாசம் வந்துடும். இஃப் யூ வாண்ட் டு புட் இட் டிஃப்ரெண்ட்லி, இஃப் ஒன்லி ஐ த மோமெண்ட் ஐ ரியலைஸ் தட் ஐ எம் ப்ரவுட், இஃப் ஒன்லி இஃப் ஐ டச் ஜீசஸ் ஓ லார்ட் அண்ட் தென் ஹிஸ் லவ் ஹிஸ் ஃபெய்த் ஹிஸ் ஹியூமிலிட்டி வில் கம் டு மீ. ஹம்பிள் யுவர் செல்ஃப்னா என்ன அர்த்தம்? What is the meaning of humbling yourself? சிலுவை சுமக்கிறதுனா என்ன அர்த்தம்? What is the meaning of bearing the cross? அங்கே இயேசு நுகத்தடியை சுமந்து கொண்டிருக்கிறார். There Jesus is bearing the yoke. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றார். He says learn from me. நான் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை பார்த்து அப்படியே நான் அவர் அளவுக்கு என் தலையை தாழ்த்தி விடுவதுதான். All that I have to do is just bend my head to his level and put myself under the yoke. ஏன் ஆண்டவர் சின்ன பிள்ளைகளை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கறத தெரியுமா? Do you know why the Lord points out to the young children and say learn from them? Children imitate their father and mother very easily. சிறு பிள்ளைகள் தங்களுடைய தாயும் தகப்பனையும் மிக எளிதாக காப்பி அடித்து விடுகிறார்கள். நாம இயேசுவை காப்பி அடிக்க தவறுறோம். We fail to imitate Jesus. பெருமையாக இருக்கிறோம்னு உணர்ந்த உடனே நான் இயேசு நிலையத்தில் வந்தேன்னா என்னிடத்தில் கற்றுக்கொள், உனக்கு வேண்டிய விசுவாசம் தானே, இப்படி கொஞ்சம் தலையை தாழ்த்திரு, உன்னாலேயும் முடியும். The moment we realize that we are proud, if only we just come and touch the Lord Jesus, he would say, what you need is faith, isn't that right? Just bend yourself and I'll give you faith and humility. என்னால் நேசிக்க முடியல ஆண்டவரே. You say, Lord, I'm not able to love. காலையில் எந்திரிச்ச போது நாங்கள் நல்லா சந்தோஷமாக தான் புருஷன் மனைவி எந்திரிச்சு பேசி சிரிச்சுக்கிட்டு குளித்து நாங்கள் அவரவர் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தோம். When we woke up in the morning, we woke up all right and we had good time and we took bath and we had moments of joyful times and then we went about doing our own business. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உரசிட்டோம். But in some situation, we rubbed our shoulders in the wrong way. பிள்ளைகள் மூலமாகவோ ஏதோ ஒரு நிகழ்வு மூலமாக நாம் வந்து ப்ரோவோக் ஆகிட்டோம். த்ரூ சம் சிச்சுவேஷன் த்ரூ சில்ட்ரன் வி வேர் ப்ரோவோக் டு ஆங்கர். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, யாரோ ஒருவர் பெருமையாக இருந்தீங்க, யாரோ ஒருவர் தாழ்மையாக இருந்தீங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்லை, அதனால தான் உரசல் வந்துருச்சு. Whoever you may be, one of you were not humble and you were not at the same level, that is why there was a rubbing of shoulders. நீங்கள் இயேசுவினிடத்தில் கற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால், இஃப் ஒன்லி யூ ஹட் லேர்ன் ஃப்ரம் ஜீசஸ், உங்களை தாழ்த்திட முடியும். யூ கேன் ஹம்பிள் யுவர் செல்ஃப். எவ்வளவு ப்ரொவோகேட்டிவ் சிச்சுவேஷன்லையும் whatever the provocation may be இப்படி இப்படி எல்லாம் செஞ்சா அப்புறம் கோவப்படாமலா இருக்க முடியும் அப்படின்னு எல்லாம் பெருமையா பேசாதீங்க. Don't speak proudly saying if you do like this how can I be without being proud. தேவனுடைய வார்த்தையில பட்சபாதம் இல்லாமல் ரெண்டும் எழுதப்பட்டிருக்கிறது. The word of God is without partiality and it's both of the things are written there. கோவப்படுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவா இருக்கிறான்னு இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறார். The Lord had said in the sermon on the mount that the one who gets angry is worthy to be sent to hell. கோவப்படுத்தாதிருங்கள்னும் வேத வார்த்தை எழுதியிருக்கு. And the word of God says also don't provoke. எங்க எழுதியிருக்கு தெரியுமா? Do you know where it's written? கலாத்தியருக்கு எழுதின நிருபம். The letter to Galatians. கடைசி ஐந்தாம் அதிகாரம் கடைசி வசனம். The last verse of chapter 5. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரையொருவர் கோபம் மூட்டாமலும் அப்படின்னு எழுதியிருக்கு. Let us not become boastful, challenging one another, envying one another. உங்களுக்கு தெரியுமா கோபப்படுறதும் பாவம் கோபம் மூட்டுறதும் பாவம். Do you know that getting angry and provoking to anger is also sin? அதனால தான் புருஷன் மனைவி உறவா இருக்கட்டும் சகோதர ஐக்கியமா இருக்கட்டும் நாம் வந்து சிலுவையிலே இருந்தோமானால் அல்லது இயேசுவோடு இணைந்திருந்தோமானால் நாம் கோபப்படுத்தவும் மாட்டோம் கோபப்படவும் மாட்டோம். So that is why even in our brother relationship between the brothers and relationship between husband and wife if we remain on the cross if you are in touch with Jesus we will not provoke to anger and we will not get angry also. வெற்றி வாழ்க்கை ரொம்ப சுலபம் நாம செய்ய வேண்டியதெல்லாம் பிளக்கு சொறி இருக்கா சாக்கெட்லங்கிறது மட்டும்தான். The life of victory, victorious life is very easy. All that we need to ensure is that we have inserted the plug properly into the socket. Switch podra da nanu. It is the only thing that I have to do is switching it on. Seri, Roman kalana nirubam 8th adhigarathukku vaanga. Romans chapter 8. Namile anegam per devanudaiya anbai kurithu nama sandheegikrom. Many of us doubt the love of God. இல்லை ஒருபோதும் தேவனுடைய அன்பை நாம் சந்தேகிக்கவே கூடாது. We should never doubt the love of God. ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சதுன்னு சொன்னால் என் வீட்லேயும் லைட் எரியும். If there is a street light there burning and it will glow in my home also. தெருவிலே கரண்ட் இல்லைன்னா கரண்ட் இல்லைன்ட்டு நாம் உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். If there is no power, the street lights are not on in the street, then we can remain quiet at home. There is no power at home. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஈந்தளித்தவர். He is the one who gave his only begotten son for us. Romans 8:32. Romans 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? He who did not spare his own son but delivered him over for us all, how will he not also with him freely give us all things? பவுல் தெளிவா ஃபார்முலாவை சொல்றார் பாருங்க. See how clearly Paul puts out his formula. தேவன் நமக்காக தன்னுடைய ஒரே பேரானே குமாரனே கொடுத்துட்டார். God has given to us his only begotten son. அப்படினா என்ன அர்த்தம்? எத்தனையோ ஆயிரக்கணக்கா பணம் கட்டி எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து தெருவுல இருக்கிற வயர்ல இருந்து இப்போ எனக்கு வீட்டுக்கு கரண்ட் கொண்டு வந்தாச்சு சாக்கெட் ரெடி. That means paying so many thousands of rupees we have gotten the connection to our home from the street the power connection abadina vallamai devanadathil irukirathu. That means power is with God. Anbu avaridathil paripoornamai irukirathu. Love is there with him abundantly. Adai sampoornamai Christ Yesuvin moolamai naam inda ulagathil petrirukrom. And we have received that life abundantly in Christ Jesus in this world. Ana நான் சுவிட்ச் போடலைன்னு சொன்னால் ஏதாவது வேலை செய்யுமா? பட் இஃப் ஐ டோன்ட் ஸ்விட்ச் புட் ஆன் த ஸ்விட்ச் வில் எனி திங் ஒர்க். இப்போ அந்த பட்டியலை பாருங்கள். சி தட் லிஸ்ட் தேர். 8:33 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. See the list in verses 33 and 34. Who will bring a charge against God's elect? God is the one who justifies. Who is the one who condemns? Christ Jesus is he who died, yes, rather who was raised, who is at the right hand of God, who also intercedes for us. அப்படினா இந்த தேவனுடைய செயலை யாராவது இல்லைன்னு மறுக்க முடியுமா? Can anyone deny this work of God? பவுல் சபைக்கு பார்க்கிறார். Paul looks at கேள்வி கேக்குறார். Paul questions the church. இது ஏதாவது மாற்றம் உண்டாப்பா? Is there any change to this? தேவன் அன்பிலே மாறி விடுகிறாரா? Is God changing in his love? அல்லது அன்பு கூறுகிறதிலே இன்னும் ஏதாவது குறை இருக்கிறதா? Or is there anything lacking in his loving us? தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். He has loved us thus by giving his only begotten son for us. ஆகையினால அவர் பவுல் சொல்றார், சரி இந்த அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? So Paul says here, who can separate us from this love? பட்டியல் திரும்பவும் வாசிப்போம். We read the list again. 36 வசனத்திலிருந்து. From verse 36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ? Who will separate us from the love of Christ? Will tribulation or distress or persecution or famine or nakedness or peril or sword? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. But in all these things we overwhelmingly conquer through him who loved us. மரணமானாலும் ஜீவனானாலும், whether by death or life, தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும், nor angels nor principalities, வல்லமைகளானாலும் nor things present, நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும், nor things present nor things to come nor powers, உயர்வானாலும் தாழ்வானாலும், nor height nor depth, வேற எந்த சிருஷ்டியானாலும், nor any other created thing, நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். Will be able to separate us from the love of God which is in Christ Jesus our Lord. I am convinced about this. ஆனா இப்போ தேவனுடைய அன்பை பிரிக்கிறதற்கு இந்த லிஸ்ட்ல ஒன்னே ஒன்னு விட்டுட்டார் பவுல். அது நான்கிற மட்டும்தான். But in this list that could separate us from the love of God, Paul has left out one thing. It is I. விளங்குதா உங்களுக்கு? Do you understand this? Three phase current இழுத்தாச்சு. There is a three phase current power. Phase ல கரண்ட் இருக்கானு பாருடா. Electrician வர power இருக்கு மச்சான். Electrician comes and checks. Yeah, he says there is power there. அங்க இருந்து ஒரு குரல் கேக்குது, இங்கேயும் ஒரு குரல் கேக்குது. There's a voice from there and the voice from here. உங்களை நேசித்திருக்கிறேன், பிதா அங்க இருந்து குரல் கொடுக்கிறார். The father has father is proclaiming I have loved you. இங்கே வீட்ல இருந்து ஆண்டவரும் குரல் கொடுக்கிறார், இதோ உம்முடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள், இவர்களை நேசித்திருக்கிறேன். From here the Lord Jesus is also proclaiming these are my mine that you have given me, you have loved me, I have loved them. இவர்களை யாரும் பிரிக்க முடியாது. Nobody can separate them. அதிகாரங்கள் அரசாங்கங்கள் பிரிக்க முடியாது. Principalities and governments, nothing can separate them from this love. சாத்தான் பிரிக்க முடியாது. Satan cannot separate. இதுல எந்த மாற்றமும் இல்லை. There's no change in all this. ஆனா சுவிட்ச் மட்டும் நான் போட வேண்டியதுதான். But the one thing that I have to do is switching it on. உங்களுக்கு தெரியுமா சாத்தானுடைய வஞ்சனை என்ன அப்படினு சொன்னா, இவ்வளவு பெரிய தேவ அன்பை நமக்கு காண்பித்து நீ மேக் ஷூர் தட் யூ ஆர் இன் டச் வித் காட் அப்படின்னு, அதாவது நீ இயேசுவை தொட்டு கொண்டிரு அப்படிங்கிற அவ்வளவு பெரிய அந்த தொட்டு கொண்டிருக்கிறதை மட்டும் அவ்வளவு பெரிய விஷயமாய் சாத்தான் நமக்கு காண்பித்து விடுகிறான். Do you know the deception of Satan showing God's love and the one thing is switching it on and Satan makes that look big in our eyes. அல்லது வேறு விதமாய் சொல்லப்போனா, என்னால முடியல பிரதர், என்னால முடியலதா பிரதர் அப்படின்னே இன்னைக்கு அநேகம் பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். To put it differently, many of us are saying that, oh brother, it's not possible with me, I'm finding it tough brother. பாலியை இச்சை இன்னும் என்னால் ஜெயிக்க முடியவில்லை, வாலிபர்களுடைய பொறுமல். The heart cry of the young men is that I cannot overcome the lust of my eyes in the flesh. கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு, இன்னமும் புருஷன் மனைவி கோபப்படாமல் வாழ்கிற வாழ்க்கையை பழகவில்லை. It's been 6 years since marriage, but they have not understood the life of not getting angry against each other. காரணம், நம்மை சாத்தான் வஞ்சித்து வைத்திருக்கிறான். Because Satan has kept us in deception. இல்லை, இன்னும் கோபத்தை ஜெயிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும், பாலியேச்சியை ஜெயிக்கிறதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கோம். Now we are thinking that we will need 6 more years or 10 more years to overcome the lust of the eyes and to get over anger. சுவிட்ச் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? How long does it take to switch on? உங்களுக்கு தெரியுமா, சுவிட்ச் எங்கிட்ட தான் இருக்கு. Do you know that switch is within me? பெருமை புறையோடி போயிருக்கலாம். There may be pride in and out. என்னையே நேசிக்கிற சுயநலம் தாயின் கற்பத்திலிருந்து வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கலாம், சாகர வரைக்கும் கூட இருக்கலாம். Maybe selfishness is from my birth and it can remain until my death. ஆனா நற்செய்தி என்னன்னா, இப்போ I can switch on and மிகுந்த கனிகளை நான் கொடுக்க முடியும். But the good news is that I can switch put the switch on and I can bear much fruit. உங்களிடத்தில் உங்களையே நீங்கள் பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். Don't get discouraged by looking into yourselves. வேத வார்த்தையிலே நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். Learn wisdom from the word of God. நிகழ்காலமோ வருங்காலமோ எதுவும் என்னை பிரிக்க முடியாது. Whether things present or things that are going to come, nothing can separate me. இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரங்களோ அல்லது மூன்றாம் இரண்டாம் வானத்தில் இருக்கிற சாத்தானுடைய சேனைகளோ, Whether the powers that are in this earth or the powers that are in the second heaven, the powers of darkness, தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். God has done everything for me and finished it for me. சுவிட்ச் எங்கிட்ட தான் இருக்கு. I have the switch with me. இவ்வளவு பெரிய வல்லமையை, இவ்வளவு பெரிய ஹை வோல்டேஜ் கரண்ட்டை நான் பயன்படுத்தி வீட்டில் உள்ள எல்லாத்தையும் இயக்கலாம். I can use this high voltage power, such a great power, and use it in my home. நான் உலகத்தானை போல திகைக்க தேவையில்லை. I don't have to be shocked by the worldly man. உலகத்தானை போல நான் திகைக்க தேவையில்லை. I don't have to be disheartened by the worldly man. ரெண்டு நாளாக நான் இந்த மெட்ராஸ் பட்டணத்தில் தான் இருக்கிறேன். என் பையனோட சேர்ந்து எத்தனையோ விஷயங்களை நான் தியானித்தேன், யோசித்தேன், பார்த்தேன். I have been in this city of Chennai for the past 2 days. I have looked around many things and I have meditated about many things along with my son. இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு சாத்தான் பிரமிப்பை கொடுக்கலாம். Maybe Satan can astonish you by showing the worldly things. படிச்சுட்டேன், எனக்கு எப்படி வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ. I have completed my education. I'm not sure whether I'll get my job or not. எனக்கு வாழ்க்கை துணை கிடைக்குமோ கிடைக்காதோ. I'm not sure whether I will get my life partner or not. எனக்கு பிள்ளை கிடைக்குமோ கிடைக்காதோ. Whether I will get a child or not. எத்தனையோ வியாதி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஒரு சந்ததி உண்டாகுமோ உண்டாகாதோ. They're saying that I have so many diseases, whether I'll get any generation out of me or not. இந்த மாதிரி ரேட் ரேஸ்னு சொல்கிறாங்களே, அதாவது முண்டி தள்ளி போட்டி போட்டு கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நான் எப்படி பிழைப்பேன்? How can I live in this world of rat race, a world of competition? என்னங்கடா எங்கிட்ட சில லட்சங்கள் கூட இல்லை, கோடிக்கணக்கில் சொல்கிறான் வீட்டை போய் பார்த்தா. I don't have even a few lakhs and when I approach him, he is demanding crores of rupees. எப்படி வாழ்வேன்? How can I live? உங்களுக்கு தெரியுமா, விசுவாசம் தான் முக்கியம். Do you know faith is the important thing? திகைக்க கூடாது. You should not be shocked or astonished. விசுவாசத்துக்கு எதிரானது பெருமை. The opposite of faith is pride. நீங்க உங்களை தாழ்த்த வேண்டியது மட்டும்தான். The only thing that you have to do is to humble yourself. அதுவும் பாரமானது இல்ல, அது சுவிட்ச் போடுற மாதிரி. That's also not burdensome, it's just like switching it on. கிறிஸ்து இயேசுவிலே எனக்கு சகலமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Everything is given to me in Christ Jesus. காலங்களையும் எல்லைகளையும் முன்குறித்து இருக்கிறார். The times and boundaries are determined by God. எனக்கு இருக்கிற கொஞ்ச வருமானத்திலே நான் இந்த உலகத்தில் வாழ முடியும். I can live in this world within the means of a low income. எல்லாருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸா இருக்க முடியாது. Not everybody can be software engineers. எல்லாரும் 30,000 40,000 சம்பாதிக்க முடியாது. Not everyone can earn 30,000 40,000 a month. எனக்கு 10,000 ரூபாய் வருமானம்னு சொன்னா இந்த பட்டணத்துல வச்சிருக்கறாருனா தேவனால் கூடும். If I get 10,000 a month salary and God has kept me in the city, God it's with God it is possible to lead me. சில வருடங்களுக்கு முன்பாக நான் என்னுடைய சக டாக்டர்களிடத்தில் பேசினேன். A few years ago I was speaking with my co-workers எல்லாரும் என்னதோ பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. They were talking about many different things. உட்கார்ந்துகிட்டு இருந்த என்னைய வெறுமனே பேச்சுக்கு இழுத்து விட்டாங்க. Just they pulled me into the conversation. ஆனா நான் நம்பிக்கையாய் விசுவாசமாய் தைரியமாய் சொன்னேன். I told them full of confidence and assurance. என்னப்பா பிராக்டீஸ் பண்ணல இவர் எப்படி ஆள போறாருன்னு திகைக்கிறீங்களா? He is not practicing. Are you astonished? Thinking how he is going to live. Government kodukra inda sorpa panathile eppadi anju pilligala karaiya seka pore nu yosikkireengla? Are you thinking how you are going to take care of the five children with the little income that the government pays him? Veeduna enaya? What is a house? Veyilukku malaikku nama mele irukkakoodiya koorai. There is a roof over our head to protect us from rain and the sun. 50,000-க்கு வீடு உண்டாக்க முடியும், 500,000-க்கு வீடு உண்டாக்க முடியும், 50,000-க்கு வீடு உண்டாக்க முடியும். We can build a house for 50,000, 5 lakhs and 50 lakhs. தேவன் எனக்குன்னு ஒரு வட்டத்தை வச்சிருந்தார்னா நான் ஏதாவது ஒரு வீட்ல இருக்க போறேன். If God has put a boundary over me, I will live in some house. இயேசு வரும்பொழுது என்னை எப்படி நியாயம் தீர்ப்பார்? How is Jesus going to judge me when he comes? என்னை ஏற்றுக்கொள்றதுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டா? Are those things a determining factor for Jesus to accept me? Zach Bunan adikadi solra mari think like this, after 1000 years how much it is valuable. Saudara Sagariya Bunan solugiradhu pola 1000 varudangalukku piragu ivigalukkellam enna madhippu irukkum endrai yosithu paarungal endra avar solluvar. Appadi gnanamai neengalum yosiyungal. Think like that wisely. என்னுடைய சக டாக்டர்களுக்கு அப்படி தான் பதில் சொன்னேன். That's how I responded to my co-doctors. ஏய் எனக்குன்னு வீடு இல்லையா? Don't I have a house for myself? எனக்குன்னு கார் இல்லையா? Don't I have a car? அப்ப நான் சாதாரண டாடா இண்டிகா கார் வச்சிருந்தேன். இல்ல சார், நாங்க என்ன சொல்றோம்னா நீங்க இந்த டாடா இண்டிகா காரை விட்டுட்டு பென்ஸ் கார் வச்சுக்கிறவங்க பிராக்டீஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம் அப்படிங்கறாங்க. They were saying no doctor, what we are saying is now you are keeping this Tata Indica car, don't use this, have a Benz car and practice your profession. உலகத்திலே எத்தனையோ விதமா நம்மள வந்து உசுப்பேத்தி விடுவாங்க. In the world they will be provoking us in many ways. என் பிள்ளைகளே என்னை உசுப்பேத்தி விடுறாங்க. Even my children are provoking me. அதை விட்டுட்டு ஒரு பீட் டீசல் செவர்லெட் கார் 400,000 வாங்கும்போது எப்பா உங்க ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் இப்படி கார் வாங்கலாமாப்பா? When I exchanged that for a Beat Chevy diesel for 4 lakh rupees and they're saying for your status should you buy these cars and all, dad. நான் தேவனை அறிந்தவன். I am a man who knows God. நான் சுவிட்ச் போட்டிருக்கிறவன். I have put on the switch. தடவியாகிலும் கண்டுகொள்ளத்தக்கதாக என்ற வார்த்தையின்படி நான் தடவி என்னுடைய வருமானத்துக்கு தக்க நான் எனக்கு வீடோ காரோ உண்டு பண்ண தெரியாமல். As it is written that we may find God by even at least by groping, I have known that to make a living for myself. என் கார் பிரயாணம் பண்றதுக்கு தாண்டா என் ஸ்டேட்டஸை காண்பிக்கிறதுக்கு இல்ல. இந்த காரை வச்சுக்கிட்டு நான் எங்கேயும் போய் வந்தா போதும், நானும் என் பொண்டாட்டியும் உட்கார்ந்து இருந்தா போதும். My car is just for traveling. It is not to show off my status. It's enough if I am able to travel along with my wife in this car to any place. என் கையில தான் இருக்கு. It is in my hands. சுவிட்ச் போடுறது என் கையில தான் இருக்கு. Switching it on is in my hands. உங்களுக்கு தெரியுமா, நான் அப்படினு இருக்கிற வரைக்கும் பொருளாசைங்கறதும் எனக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். Do you know, as long as this I is there, there will be greed. அநேகம் பேர் நான்லாம் பொருளாசையில் இல்லை பிரதர் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பொருளாசையை ஜெயித்து விட்டதாக நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள். Many of you are saying that, no brother, I am not greedy. And many of you think that you have overcome greed and covetousness. நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், ஆண்டவருக்காக அதை செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய தியாகத்தை எல்லாம் நினைத்து நீங்கள் பொருளாசை இல்லாதவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். You are thinking about what you are doing for God, this and that, and thinking that you have overcome covetousness and greed. ஒரு உண்மையை சொல்லுகிறேன். Let me tell you a truth. உங்க நாசியில சுவாசம் இருக்கும் வரைக்கும் உங்கள் பொருளாசையும் உங்களை ஒட்டி கொண்டு தான் இருக்கும். As long as there is breath in your nostrils, this greed will be clinging on to you. Nama, we must be in constant touch with Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவோடு நாம் தொடர்ந்தேர்ச்சியாக தொடர்பிலே இருக்க வேண்டும். இப்போ எதுக்கு இப்போ அதிகம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற? உனக்கு தேவையானதை நான் கொடுக்கல. Why do you think you have to earn more? Have I not given you enough already? ஒருவேளை இயேசு அப்படி சொல்லுவார். Maybe Jesus is saying that to you now. அல்லது ஒருவேளை கவலைப்படாத மகனே, உன்னுடைய தேவை பெருகும் பொழுது நான் உனக்கு கொடுக்கிற கிருபையும் பெருகும், பணமும் பெருகும் அப்படின்னு சொல்லுவார். Or perhaps Jesus is saying that don't worry my son, when your need becomes greater, my grace will also abound and I will meet your needs also. 40 வருஷத்துக்கு முன்னாடி 960 ரூபாய் சம்பளத்துக்கு சேர்ந்தேன் கவர்மெண்ட்ல. I joined a government job for 960 rupees a month 40 years ago. பிராக்டிஸ் பண்ணவே இல்லை. I did not practice my profession. என்னையா பைத்தியக்காரனா இருக்கிற, MD படிச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணாம இருக்கிற, உன்னைய மாதிரி பைத்தியக்காரன் உலகத்திலே இருப்பானா அப்படின்னு தான் சொன்னான் என்னுடைய கொலீக்ஸ் எல்லாம். My colleagues looked at me and said, will there be ever a man, foolish man like you who has completed his MD and not practicing his profession? நான் ஒரு மொப்பட்ட கூட கவர்மெண்ட் லோன் கொடுக்குறான்னு சொல்லி ஒரு வண்டியை லோன் போட்டு வாங்கலை, லொடக்கு லொடக்குன்னு சைக்கிள்லேயே போய் வந்தேன். பிரபாகரா ஒரு சைக்கிளில் வருவாரே அந்த டாக்டரா அப்படின்னு பேர் வந்தது எனக்கு. I did not go for a moped because the government was giving loan for me. I did not choose that. I was using an old bicycle and people would say, oh, Prabhakar, the man who comes on a bicycle. எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால் என்னுடைய விசுவாசத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Do you know why I am saying all these things? I want to show forth my faith to you. என்னுடைய கிரியையை நீங்கள் இமிட்டேட் பண்ண முடியாது. You cannot imitate my deeds or works. நான் மயக்கம் கொடுக்குறேன், நீங்கள் யாருக்காவது மயக்கம் கொடுக்க முடியுமா? I give anesthetics to somebody. Can you give anesthetics to somebody? சொடக்கு போற நேரத்துல பேணி செத்த பணமா ஒருத்தனை ஆக்குவேன், வைத்தவே ரெண்டா கிழிச்சு உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வருவாங்க சர்ஜன். இது உங்களால் செய்ய முடியுமா? I'll put somebody flat, you know, unconscious, and they would open this gutter out. And can you do that? இல்லங்க, நாம ஒருவரை ஒருவர், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில வரங்களில கூட இமிட்டேட் பண்ண தேவையில்லை. We don't even have to imitate somebody in the spiritual gifts. இயேசுவினிடத்திலிருந்து அந்த விசுவாசம் அன்பு எனக்கும் உண்டு என்று சொல்ல வேண்டும். We have to proclaim that I have the faith and love which is in Jesus. அது பிதாவினிடத்தில் இருந்தது. That was in the Father. அது இயேசுவினிடத்தில் இப்பொழுது இருக்கிறது. That is now in Jesus. இப்பொழுதும் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Now Jesus is interceding for me. எனக்கு விசுவாசம் இல்ல, அன்பு இல்லன்னு சொன்னா கொடுக்கிற மகனேன்னு அளவில்லாமல் கொடுப்பார். If I say that I don't have faith and love, and he would respond saying, I will give it to you my son, and he'll give it to you abundantly. உயர்வானாலும் தாழ்வானாலும், whether heights or depth, எனக்கு 50,000 வருமானம் இருந்தாலும் 5,000 வருமானம் இருந்தாலும், whether my income is 50,000 rupees a month or 5,000 rupees a month, இந்த காலமா இருந்தாலும் சரி எதிர்காலமா இருந்தாலும் சரி, whether it is the present or the future, இப்படி விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது, எப்படித்தான் வாழ போறோமோ, ஐயையோ என் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் எப்படி வாழ போகுதோ. The prices are going up, skyrocketing, and how are my children are going to live, or how are my grandchildren are going to live? அதான் நான் சொன்னேன், 960 ரூபா வருமானத்தில் அப்போது கிராமத்தில் பேசிக் டாக்டராக நானும் என் பொண்டாட்டியும் 100 ரூபா வாடகைக்கு குடியேறினோம். அப்போ எங்களுக்கு போதுமானதாக இருந்த வருமானம் படிப்படியாக என்னுடைய தேவை எப்பையெல்லாம் கூடுச்சோ அப்பையெல்லாம் என்னுடைய வருமானமும் கூடுச்சு. கவர்மெண்ட் ப்ரொமோஷன் கொடுத்தாங்கலாம் நான் முட்டாத்தனமாக சொல்ல மாட்டேன். என் தேவன் என் தேவையை சந்தித்தார்னு தான் சொல்கிறேன். I had 960 rupees a month salary and we lived in a home which was rented out for 100 rupees. It was enough for us. And as my needs grew, God met with my need. I would not foolishly say that the government gave me a promotion. God led me. இன்னைக்கு நான் வேலை பார்க்குறேன். Even today, I am working. அடிக்கடி என்னையே நான் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். This is the question that I ask myself. Retirement age வந்த பிறகும் கூட நான் பொருளாசையினால தான் வேலை பார்க்குறேனோ? Am I working even after the age of retirement? Am I working because of greed or covetousness? அதுக்காக தான் நான் சொல்கிறேன், சாகிற வரைக்கும் நாம் நம்மை நாமே நியாயம் தீர்க்க வேண்டும். That is why I tell you, we have to judge ourselves till the day of our death. பொருளாசையில் தான் வேலை பார்க்குறேன்னு தேவன் என்னட்ட உணர்த்தினார்னா உடனே அந்த வேலையை ரிசைன் பண்ணிடுவேன். If the Lord convicts me that I am working because of greed and I should be ready to quit that job immediately. ஆனால் என்னுடைய விசுவாசம் எப்படி தெரியுமா? Do you know what my faith is? சாகிற வரைக்கும் எப்படி தேவனுக்காகவும் தேவனுடைய சபைக்காகவும் என்னை அர்ப்பணித்திருக்கிறேனோ அதே போல் என்னால் வேலை செய்ய முடிஞ்சதுன்னா, சம்பாதிக்க முடிஞ்சதுன்னா, சாகிற வரைக்கும் வேலையும் செய்வேன். ஜஸ்ட் லைக் ஐ ஹவ் கமிட்டட் மை செல்ஃப் டு காட் அண்ட் டு த சர்ச் ஆஃப் காட் ஆல் மை லைஃப் அண்ட் ஐ வில் ஒர்க் டில் த டே ஆஃப் மை டெத் இஃப் காட் கிவ்ஸ் மீ எபிலிட்டி டு ஒர்க். இந்த சபையில் இல்லை, வேறொரு சபையில் இருந்த 75 வயதான ஒருவர் சைக்கிளில் மிதிச்சிட்டு போய் செக்யூரிட்டியாக வேலை செய்து சம்பாதித்த சகோதரனை நான் பார்த்துருக்கிறேன். I have seen a brother who was 75 years old who rode his bicycle and earned his living. எல்லாரையும் பார்க்கும் பொழுது எனக்கு அதுதான் சவாலாக இருக்கும். If I look at everyone, that is the one thing that challenges me. இயேசுவுக்காக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான் கைகளை விரித்திருப்பீங்க. இஃப் யூ லிவ் ஃபார் ஜீசஸ் யூ வுட் ஆல்சோ ஹவ் அவுட்ஸ்ட்ரெச்ட் யுவர் ஹேண்ட்ஸ். அப்படின்னா என்னுடைய பிறவி குணம் இறுக்கி பிடிக்கிறது, ஆனால் நான் விரிச்சிடுறேன் ஆண்டவரே. பட் மை பேசிக் இன்ஸ்டிங்க் இஸ் டெல்லிங் மீ டு கிராப் அ ஹோல்ட் ஆஃப் திங்ஸ் பட் லார்ட் ஐ ஓப்பன் மை ஹேண்ட்ஸ். எனக்கும் என் குடும்பத்துக்கும் போதும், ஆகையினால நானும் ரிட்டையர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு பலன் கொடுத்தீங்கன்னா நான் சம்பாதிச்சு வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம்னு சொல்லி யாருக்காவது கொடுக்கறதுக்கு நான் சம்பாதிக்கட்டும் என்று தேவனுக்கு முன்பாக பிரதிக்கினை எடுத்திருக்கிறேன். ஐ வுட் நாட் சே இட்ஸ் வாட் எவர் ஐ எம் ஏர்னிங் இஸ் எனஃப் ஃபார் மீ அண்ட் மை ஃபேமிலி. ஐ வுட் சே ஐ ஹவ் டேக்கன் அ டிசிஷன் சேயிங் தட் அஸ் லாங் அஸ் காட் கிவ்ஸ் மீ ஸ்ட்ரென்த் ஐ வுட் ஒர்க் அண்ட் ஏர்ன் அண்ட் ஐ வுட் ஃபாலோ த பிரின்சிபல் இட் இஸ் பெட்டர் டு கிவ் தேன் டு ரிசீவ் அண்ட் ஐ வுட் ஃபாலோ தட் அண்ட் கிவ் வாட் எவர் இஸ் இதற்கு மேலே 15:16 எல்லாம் அப்புறம் சகோதர அன்பு சகோதர சிநேகத்தை குறித்தெல்லாம் ஆண்டவர் எவ்வளவு பேசுகிறார். The Lord is speaking about brotherly love and love in the following chapters. அதெல்லாம் நான் பிரசங்கித்தேன்னு சொன்னால் இன்னும் 2 மணி நேரம் கூட பிரசங்கம் பண்ண முடியும். I can preach for another 2 hours if I have to preach. ஆனால் என்னுடைய இருதயத்தில் இருந்த பாரத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். But I have given the burden of my heart to you. கிறிஸ்தவ வாழ்க்கை சுலபமானது, எளிதானது. The Christian life is easy and simple. என்னை சுற்றி இருக்கிற இந்த உலகம் எவ்வளவு பாவத்தில் நிறைந்திருந்தாலும், எவ்வளவு அன்பற்றதாக இருந்தாலும், நான் இயேசுவை போல் பாவம் செய்யாமலும் அன்பிலே நிலைத்திருந்தும் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். Even if the world around me is full of sin and without love, if I remain in Jesus, I can be full of love and faith. என்னை யாரும் தேவனிடத்திலிருந்தோ தேவனுடைய மக்களிடத்திலிருந்தோ என்னை பிரிக்க முடியாது. Nobody can separate me from God and the people of God. நான் செய்ய வேண்டியதெல்லாம் என் சுவிட்ச் போடுறது தான். All that I have to do is switching it on. Make sure that I am the switch is on. சுவிட்ச் போடப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டியது என் பொறுப்பு. என்ன தேவைனாலும், whatever be the need, நான் எவ்வளவு தாழ்த்த வேண்டியது இருந்தாலும், how much ever I have to humble myself, என் ஜீவனை இழக்க நேரிட்டாலும், even if I have to lose my life, ஆண்டவரே உம்மிடத்தில் எல்லாம் உண்டு. I say Lord, you have everything. இந்த இந்திய தேசத்திலே என் விசுவாசத்துக்கு எவ்வளவு எதிர்ப்பு வரப்போகுதோ எனக்கு தெரியாது. I don't know how much of an opposition that I'm going to face for my faith in this land. எவ்வளவு உபத்திரவம் வந்தாலும், இயேசுவே நான் எனக்கானதை தேடாமல் என்னை நான் தாழ்த்தி உம்மை தொட்டு கொண்டே இருப்பேன். Lord, I will always be touching you by humbling myself and emptying myself, whatever be the suffering and persecution. இதான் என்னுடைய விசுவாசம். This is my faith. இந்த விசுவாசத்தை இயேசுவினிடத்தில் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். I have received this faith from Jesus. நானும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷன்தான். I am also a man of like passion as you. நேசிக்க முடியாதபடிக்கு சோதிக்கப்படுகிறேன். I have been tempted to be unloving. உலகத்தார் இடத்துல சபையில எத்தனையோ சூழ்நிலைகள்ல, நான் வீட்டில எத்தனையோ விதத்துல அந்த அன்புக்கு தாழ்ச்சி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். I have seen a lack of love in many situations out in the world, in the church, in the family. ஆனா நான் இந்த ரோமர் 8ல வாசித்தது போல பவுல் எனக்கு ஒரு அந்த ஃபார்முலாவை சொல்லி கொடுத்திருக்கிறார். Just as we have read in Romans 8, Paul had taught me this formula. பிரபாகர் 1-ஐ விட்டு எதையும், தேவனையும் தேவனுடைய குமாரனையும் தேவனுடைய சபையையும் விட்டு யாரும் பிரிக்க முடியாது, உனக்கு யாரும் தீமை செய்ய முடியாது. Paul has taught me, Prabhakar, nothing and nobody can separate you from God and his people and his church. ஆனா make sure that you are touching me. ஆனால் நீ என்னை தொட்டு கொண்டிருக்கிறாய் என்பதை மாத்திரம் உறுதி செய்து கொள். சுவிட்ச் ஆன்ல இருக்கான் மட்டும் பார்த்துக்க. Make sure that the switch is on. உனக்கு என்ன நடந்தாலும், உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், உன் குடும்பத்தில் என்ன நடந்தாலும், உன் சபையில் என்ன நடந்தாலும், என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you, whatever happens to you, your family, your church. இதாங்க நம்முடைய விசுவாசம். This is our faith. நாம் ஒருவரை ஒருவர் செயல்களிலே காப்பி அடிக்க வேண்டாம். Let us not imitate others in deeds, in works. நாம விசுவாசத்தை பின்பற்றுவோம். Let us follow the faith. இயேசு நடத்திலிருந்த அந்த விசுவாசத்தையும் அன்பையும் அருமையாக அந்த ஃபார்முலாவை பவுல் கற்றுக்கொண்டிருந்தார். Paul had learned very clearly the love, the faith and love which was in Christ Jesus. அதைத்தான் திமோத்திக்கு சொன்னார். That's what he's taught Timothy. ஒருவேளை நானும் இப்போ உங்களுக்கு அதைத்தான் சொல்லுகிறேன். Perhaps that's what I am teaching you also. அந்த ஃபார்முலாவை கற்றுக்கொள்ளுங்கள். Learn this formula. அன்பு, விசுவாசம், கனி கொடுத்தல். Faith, love and bearing fruit. இது மூணு விஷயம் இல்ல. These three things are not three different things. ஒரே ஒரு விஷயம்தான். They are one and the same. எப்படி சாக்கெட்ல பிளக் சொறி இருந்து சுவிட்ச் போட்டிருந்தா எந்த உபகரணமும் வேலை செய்கிறது போல. Just like the plug is inserted in the socket and the switch is on, any equipment will work. என்னுடைய எந்த தேவையையும் தேவனால் சந்திக்க முடியும். God can meet any of my need. இன்னும் சொல்லப்போனா நான் நெஞ்சை நிமித்தி மனுஷர்களுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக அல்ல, சாத்தானுக்கு முன்பாக நெஞ்சை நிமித்தி there is nothing in me அப்படின்னு சாத்தானை பார்த்து சொல்ல முடியும். I can put my chest up and before Satan, not before God and not before his church, I can say to Satan there is nothing in me. இது என்னுடைய வார்த்தை அல்ல. This is not my own words. அந்த இயேசுனுடைய வார்த்தையை சொல்லி நான் அமருகிறேன். Let me conclude by saying, quoting the words of Jesus. யோவான் 14 அதிகாரம். John chapter 14. அவருடைய வாழ்க்கையின் கடைசி நேரம் வந்திருக்கிறது. At the time, the last time of his life. இன்னும் சில மணி நேரங்களிலே அவரை சிலுவையில் அறைய போகிறார்கள், அவர் மரிக்க போகிறார். In a few hours he is going to be crucified and he is going to die. அவர் சொன்ன வார்த்தை. The words he spoke. 30 ஆம் வசனம். Verse 30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. I will not speak much more with you. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. The ruler of the world is coming and he has nothing in me. அருமையான சகோதரனே, சகோதரியே, beloved brothers and sisters, இந்த வார்த்தையை நான் சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வியோடு நீ வந்திருக்கலாம். You may have come with a question saying, can I say these words? இப்ப ஒரு மணி நேர பிரசங்கத்துல நீங்க கேட்ட பிறகாவது பிரபாகரை போல நெஞ்சை நிமித்தி மனுஷருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக அல்ல, சாத்தானுக்கு முன்பாக, உனக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்ல முடியும். You should be able to say before Satan, putting your chest up, not before God, saying that you can, you have nothing in me after hearing this one hour of my Prabhakar's preaching. இயேசு சொன்னார், நானும் சொல்ல முடியும். Jesus said, I can also say that. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், whatever happens in my life, இயேசு உன்னுடைய விசுவாசத்தை பாருங்க. See the faith of Jesus in the next verse. அடுத்த வசனம், நான் பிதாவில் அன்பா இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். So that the world may know that I love the Father, I do exactly as the Father commanded me. இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. This is the Christian life, beloved. இயேசு வாழ்ந்த வாழ்க்கை இதான். This is the life which Christ lived. என்ன நடந்தாலும், whatever happens. யூதாஸ் இப்பொழுது வரப்போகிறான், அவன் என்னோடு அப்பம் விட்டவன், ஆனால் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்க போகிறான். Judas is going to come now, he lived with me and he is going to betray me by with a kiss. ஆனா அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. But he has nothing in me. இப்ப நான் சம்பூர்ணமாய் அவனிடத்தில் அன்பு கூற முடியும். I can love him perfectly. நண்பனே என்று இப்போ கொஞ்ச நேரத்துல அவனை கட்டி பிடிச்சு அவனை செய்ய வேண்டிய செய்யணும் சொல்ல போறார். He is going to get a hold of him and say, my friend, and do what you want to do. இதான் என்னுடைய விசுவாசம். This is my faith also. இந்த உலகத்தில் என்னை யாரனாலும் பகைக்கலாம். No, anybody can hate me in this world. என்னுடைய வீட்ல, என்னுடைய சபையில, உலகத்துல, இனி நிகழ்காலம், வருங்காலம் எதுவா இருக்கட்டும், in my home, in my church, in the present days or the future days, whatever be that, எது நடந்தாலும், whatever happens, நான் பிதாவை நேசிக்கிறேன் என்றும் அவர் சொன்னபடியே செய்கிறேன் என்றும் அவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கே நடக்கும். it will happen so that they may understand that I love God and I obey his commandments. விசுவாசிக்கிறேன் ஆகையினால் பேசுகிறேன். I speak, I have faith and therefore I speak. காதுள்ளவன் கேட்க கடவன். He who has ears, let him hear.